படித்தேன் ஹோ, இதழில் ஒரு அமுதம் குடித்தேன் ஹோ, தோளில் உன்னை அணைத்தேன் முகத்தில் உடல் நனைத்தேன், தோளில் உன்னை அணைத்தேன் முகத்தில் உடல் நனைத்தேன், மாலை வரும் நாளை நினைத்தேன் மலரும் கொடித்தேன், விடியில் புது கவிதை படித்தேன் ஹோ, இதழில் ஒரு அமுதம் குடித்தேன் ஹோ, தோளில் உன்னை அணைத்தேன் சுகத்தில் உடல் நனைத்தேன், தோளில் உன்னை அணைத்தேன் சுகத்தில் உடல் நனைத்தேன், மாலை வரும் நாளை நினைத்தேன் மலரும் கொடித்தேன், விடியில் புது கவிதை படித்தேன் ஹோ, இதழில் ஒரு அமுதம் குடித்தேன். Thank you.